ஸ்ரீமான்வெங்கடநாதாரியா கவிதாஹர்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்கோ மே சன்னதத்தாந்ததாஹதி வாக்குபர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஃ. விசுத்த விஜ்ஞான கனஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ராண நவசதீஷம் தயாநிஜிந்தேஹபுதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. ஸ்ரீவத்சின்னமிஸ்ரேபியா நம உக்திமதீமஹே யதுத்தயஹ த்ரயீ கண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். குருதாழ்வானுடைய அற்புதமான வரதராஜ ஸ்தோத்தில நாம் இன்னைக்கு 95வது ஸ்லோகத்தை பார்க்க போகின்றோம். யதித்வ பக்தோபி அகுணோபி நிஷ்கிரியா நிருத்யமஹா நிஷ்கிருத துஷ்கிருதோ நச லதேய பாதோ வரதஸ்புடாஸ்ததஹ க்ஷமாதயாத்யாஹ தவ மங்களாஹ குணாஹ. இந்த ஸ்தலத்துல பார்த்தோம்னா முதல்ல ஒரு ரீதியில போகும், மலையை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவேன், தேவப்பெருமாளுடைய குணங்களை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வரேன், இதெல்லாம் பண்ணிட்டு இந்த திவ்யமங்கல விக்கிரகத்துல ஈடுபட்டு அதுல ஒரு 50 ஸ்லோகத்தை சொல்லி அப்புறமா அவதார விசேஷங்கள்ல இப்படி எல்லாம் சொல்லிட்டு வருவாரு. கடைசியில் அந்த தேவப்பெருமாளுக்கு வாரத்துல சரணாகதி பண்றது, அந்த சரணாகதி பண்ண பிற்பாடு அந்த கைங்கரியத்தை அபேட்சிக்கிறது, தன்னுடைய அகிஞ்சன்யத்தை தன்னுடைய இயலாமைய வெளிப்படுத்துறது, அந்த காற்பண்ணு சொல்லச்சே கிருப்பான ஜனக கிருப்பான பிரத்தி என்று சொல்லுவார்கள். கிருப்பான ஜனக பிரத்தின்னு சொல்லுவோம்னா, யாரிடத்துல இருந்து நாம பலத்தை விரும்புறோமோ அவரிடத்துல அவருடைய கிருப்பைய உண்டு கொள்ளும்படியான நம்மளுடைய செயல், இயலாத ஒருத்தருடைய செயல் இருக்க அது கிருப்பா ஜனக கிருப்பான பிரத்தின்னு சொல்லி சொல்றது. அந்த மாதிரி ஆழ்வான் ஒரு நைக்கான சந்தானத்தாலையும் தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷங்களை காண்பிச்சு கொடுக்கும், அதாவது தன்னிடத்துல ஒண்ணுமே இல்லை, தன் விஷயத்தில் தேவப்பெருமாள் எப்படி எல்லாம் அனுகிரகம் பண்ற என்பத ஒவ்வொரு ஸ்லோகத்தினாலும் காண்பிச்சு கொடுக்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. எதித்த பக்தோபி அகுணோபி நிஷ்கிரியா நிருத்த துஷ்கிருதோ நச்ச லபேய பாது வரதுஸ்பதாஸ்ததா க்ஷமாதயாத்யாத்தவ மங்களா குணா. அளந்தார் ஸ்தோத்திரத்திலே பார்த்தோம்னா, அளந்தார் முதல்ல எம்பெருமானுடைய வைபவத்தெல்லாம் சொல்லுவார், அப்புறமா தன்னுடைய ஒரு நைத்தியானுசந்தானத்தை சொல்லுவார், எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணுவார், அது எதை விரும்புகிறாரோ அதை பற்றி சீவை குண்டத்தில் இருக்கக்கூடிய நாம வரக்கூடிய ஒரு விசேஷத்தை அளந்தார் சாதிப்பார். அப்புறமா தனக்கு அந்த பெருமாளை அடையறதுக்கு தகுதி இருக்கா, திகதி மவுனீட்டம் நெத்தயம் மாமலட்சம் பரமபுருஷ யோகம்னு தன்னுடைய ஒரு நீச்சமான சுபாவத்தையும் எம்பெருமானுடைய ஒரு உத்கிருஷ்டமான ஒரு நிலையையும் இது ரெண்டையும் சொல்லணும் பண்ணி பார்த்தேன், இது ரெண்டையும் இதுக்கு எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறமா கடைசியில பார்த்தேன் பிரார்த்தனை பண்ணுவேன் கெஞ்சுவேன் எல்லாம் பண்ணுவேன், கடைசியில அந்த பெருமாளோட சண்டையும் போடுவேன். ரகோர யதபூத்வம் தாதுசோ வாயுதத்த பிரணபைத்து தயாளம் ஏற்ற கைஜஸ்தே கிருஷ்ணா அப்படிங்கிற. நான் வந்து நீ ராவணாக அவதாரம் பண்ணத்தே காகாபுரம் சீதாபுரம் அப்படின்னு இடத்துல அபச்சாரம் பட்ட மாதிரி நான் தானே அபச்சாரப்பட்டிருக்கேன், நீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணிருக்கச்சே வந்து சிசுபாலன் அவதார அவதாரத்துல அந்த கிருஷ்ணாவதாரத்துல ஒன்னிடத்துல அபச்சாரப்பட்ட மாதிரி நான் தானே அபச்சாரப்பட்டிருக்கேன், நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன் என்ன அங்கீகரிக்க கூடாதுன்னு சொல்றதுக்குன்னு சண்டையும் போட்டு கேட்க. இதெல்லாம் போக கடைசியில அவர் சொல்லுவே, எனக்காக நீ பண்ணாட்டா போற பிதாமகம் நாகம்னு இவ்வளோக்கே பிரதேசம் மதுரத்த மசிந்தை சுவாமி அவ்வளவு என்னை பத்தி நீ நினைக்காத, எங்க தாத்தாவை பார்த்து சொல்லு, எனக்கு அதே ஆச்சாரியனை பார்த்து சொல்லு, அதை அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவார். இப்படிலாம் ஒரு பிரகாரமா அந்த ஒரு சம்பாத ரூபமாக இருக்கும் மாதிரி ஒரு அமைப்பு அந்த ஸ்லோகத்தினுடைய அவதாரிக்கைகளை பார்த்தோம்னா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த இடங்கள்லயும் பார்த்தோம்னா ஆழ்வானுடைய ஒரு நைத்தியான சந்தானம், இந்த ஆழ்வான சேர்த்துக்கிறதுனால பெருமாளுக்கு என்ன லாபம் வரும்? அந்த பெருமாளுக்கு இவரை சேர்த்துக்காத போயிட்டே இருந்தாக்கா பெருமாளுக்கு என்ன குறை வந்துடும்? இது எல்லாத்தையும் யோஜனை பண்றேன். ரொம்ப பார்த்து சொல்றாரு, தேவ பெருமாளை பார்த்து சொல்றாரு, என்ன நீர் அங்கீகரிக்காத போயிட்டே இருந்தாக்கா நீர் பேரரலான்ற பேரு உமக்கு அது பேர் போயிடும், உமக்கு அந்த டைட்டில் இருக்காது உமக்கு. அந்த மாதிரி எல்லாம் தன்னால என்ன வரும்? தான் வந்து எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, எனக்கு வந்து பொய்யோபிகந்த வசதி எதுவுமே கொடுத்து யாமையாவது துர்வீட்டக வித்துக்கு யாசாத்தின்னு சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல சொல்றாரு. நாங்க எத்தனையோ வாட்டி நரக்கானுபவம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், இப்ப மறுபடியும் எனக்கு நரக்கானுபவம் வருது, நான் பண்ண தப்பு கோசரம்னாக்க அதனால எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை. ஏன்னா எத்தனையோ வாட்டி அனுபவிச்சிருந்தாலும் இன்னும் ஒரு முறை நான் அனுபவிச்சுட்டு போறேன் நானு, அதனால எனக்கு என்ன பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஆனா இத்தனை முறை அனுபவிக்கிறதுக்கும் இப்பைக்கும் ஒரு வித்தியாசம் வருதுன்னு இருக்கு. இப்ப என்ன வித்தியாசம் வருதுன்னா, இத்தனை நாள் வரைக்கும் ஒருத்தரோடய நான் சரணாகதி பண்ணல, அந்த சரணாகதி பண்ணாததுனால நான் எனக்கு ஒரு நரக அனுபவம் ஏற்பட்டதுன்னாக்கா அது சகஜம், அது ஏற்படையது. இப்போ ஒரு திருவடியில் நான் சரணாகதி பண்ணிட்டேன், நான் சரணாகதி பண்ண பிற்பாடு மறுபடியும் எனக்கு அந்த நரகானுபவம்ன்றது ஏற்பட்டதுன்னாக்கா எனக்கு ஒன்றும் அதனால ஒன்றும் தோஷம் இல்லை. சமீப பவிஷ்யத்துக்கு சரணாகதானம் சம்ரட்சிதேதி விரதம் வரதத்துதின்னு ஒரு சரணாகத லட்சக்கன்னு ஒரு பெரிய டைட்டில் போட்டுருக்கேன், அந்த டைட்டில் வேணா போயிடும், உனக்குதான் கஷ்டம் இருக்காது, எனக்கு ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு வெற்றிய முக்கத்தினாலேயும் சில சமயங்கள்ல அண்மைய முக்கத்தாலேயும் பெருமாளோட ஒரு அனுகிரக விசேகத்தை சொல்றதுன்றது இந்த ஆச்சாரியாளுக்கு இயல்பு. இந்த மாதிரி இந்த இடத்துல சொல்லச்சு, இதுக்கு முன்ன சொல்லி சொன்னார், சொகை குருவை போய் சரிதெய்து வேதனாத்தை பஜந்தியே தாம் போய் பக்தி தோசவா கரீசு தேகாமப்பி தாவச்சீதையா தசாத்தகுது சைவத்துமே பலம் மதம். கர்மயோகம் பண்றவாளோ, ஞான யோகம் பண்றவாளோ, பக்தி யோகம் பண்றவாளோ, யாரு இல்ல சரணாங்கத்தையே பண்றாளோ, அவ எல்லாமே அந்தந்த நிவர்த்தி தர்மம்னு சொல்றது. இந்த சரணாங்கத்தையும் பக்தி யோகத்தையும் நிவர்த்தி தர்மம்னு சொல்றது. அந்த நிவர்த்தி தர்மத்தை ஈடுபட பண்றதே உன்னுடைய கருணை தான். இல்லாட்டாக்க அவ அந்த நிவர்த்தி தர்மத்திலேயே ஈடுபட மாட்டான். இந்த சரணாகதியை பண்ணி வைக்கிறதும் நீதான். எனக்கு பலமா இருக்கிறது உன்னுடைய கருணை மாத்திரம்தான், அந்த கருணையை நான் ஆசிரியக்கிறேன்னு பலரோளாளன் தோடிகள பிரார்த்தனை பண்ற ஆழ்வான். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றேன்றது தான் பார்க்கணும். ஏதி ஸ்வபக்தோபி அக்னோபி நிஷ்கிரியா நிருத்தியமா நிஷ்கிருத துஷ்கிருதோ நக லபேய பாதோ வரதஸ்புடாஸ்புதா க்ஷமாதயாத்யாக பரமங்கலாகுணாக. நான் கணக்கு உன்னுடைய திருவடியில சேர்ந்துட்டேன்னாக்க, இல்ல எனக்கு கணக்கு உன்னுடைய திருவடி பிராப்தி, அந்த திருவடியை சீக்கிரம் பண்ணும்படியான திருவடி அடையும்படியான ஒரு நிலை கணக்கு கிடைச்சிருத்தோம்னாக்க அப்ப என்ன வரும்? எனக்கு லாபமா உமக்கு லாபமான்றதுப்பா. உம்முடைய குணங்கள் விசேஷமான குணங்கள், க்ஷமா தயா தியாக தவ மங்களா குணாக குடாக பவிஷ்யதி. உமக்கே எத்தனையோ குணங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்ற, அது எல்லா குணங்களும் மங்களமான குணங்கள், காம்பீரிய ஔதாரிய தைரிய வாத்திய மாதிரிய காம்பீரிய இந்த மாதிரி சொல்லச்சு, காரண்யம் இதெல்லாம் சொல்லச்சு. இது எத்தனையோ அசங்கிய எண்ணில் அடங்காத மங்கள குணங்கள்லாம், அந்த மங்கள குணங்கள் எல்லாவற்றுக்குமே ஒரு பிரகாசம் ஏற்படும் என்று சொல்றாரு. அது எப்படி பிரகாசம் என்னன்றத நாங்க பார்ப்போம். வரதா என்று அந்த தேவ பெருமாளை பார்த்து இதெல்லாம் கிட்ட கிட்ட போகச்சே பார்த்தா இன்னைக்கு 95 ஸ்லோகம் ஆயிடுறது, இன்னும் ஒரு 6 ஸ்லோகமோ 7 ஸ்லோகமோ தான் இருந்துருக்கு, தவம் முடிஞ்சிருதுன்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு என்ன சொல்றது ஒரு குறையா இருந்துருக்கு. நாங்கள் எப்படி தேவைப்படா அனுபவிக்க போறோம்? இப்படி இத்தனை நாளா தேவைப்படுமால அழ்வானுடைய சீசத்தை கொண்டு எப்போ பிரகாரம் வரப்ப 2 நாளாவது அனுபவிச்சுட்டு இருக்குமே, இது முந்தி போயிட்டு போறதுன்னு என் மனசுக்குள்ள எனக்கு ஒரு சிரமம் வருதுன்னு இருக்கு. ஏன்னா அதுவும் கடைசியில் ஆழ்வான் கதறத பார்த்தோம்னாக்க இந்த ஆழ்வானுடைய வார்த்தைகளுக்கு நிகர் ஆழ்வானுடைய வார்த்தைகள் தான், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. வரதாட்டு சொல்றாங்க அந்த தேவப்பெருமான பார்த்து, அபுத்தோபி அர்ஜுனோபி நிஷ்கிரியோபி நிருத்தியமோபி வரதா சொல்லிக்கிறேன். இப்ப நான் உன்னிடத்துல பக்தி வச்சிருக்கனா பின்னால் இல்ல, அந்த மாதிரி பக்தி எல்லாம் ஒன்னும் பண்ணல. நான் என்ன பக்தி யோகமா பண்ணிருக்கேன், நானு ஒன்னும் பண்ணல. அது நகர்மனுஷ்டோத்மேதி சரணாரவிந்தேன்னு அளவுந்தார் சாதிச்ச மாதிரி அதை அப்படியே இங்க கொண்டு வரையறவர். நோற்ற நோந்திலேன்னு நுண் அறிவிலேன்னு சொல்லி ஆழ்வார் சாதிச்சதெல்லாம் இங்க கொண்டு வரையறவர். அகையால நான் என்னன்னா பண்ணிருக்கேனா அப்படின்னு அபக்தோபி பக்தி சூன்யனாக நான் இருந்திருக்கேன் அர்த்தம். நான் ஒரு சமயத்திலையும் பக்தி பக்தினா என்ன, தர்ம தேவப்பெருமாள் என்ன கை கூப்பிடுறதோ தர்ம தேவப்பெருமாளை பத்தி சொல்லிட்டு இருக்கிறதோ இது போய் ஒரு பக்தியா என்ன, எப்ப பார்த்தாலும் தேவப்பெருமாளும் நினைச்சிருக்கணும், அந்த தேவப்பெருமாளுடைய குணங்களும் நினைச்சிருக்கணும், அந்த தேவப்பெருமாளுடைய சேவை அந்த தேவப்பெருமாளை பத்தி நினைக்காத போயிட்டு போனா அந்நிய தினம் வீடுன்னு நினைக்கணும். என் முகூர்த்தன் கணம் வாபி வாசுதேவோ நச்சிந்தியதே என்ன சொல்லி சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு வரணும் பெருமாளிடத்துல, அதுதான் பக்தி. அந்த மாதிரி பக்தி எங்கிட்ட இருக்கான்னு கேட்டா ஆழ்வான் சாதிக்கிற வார்த்தை இது. அது வந்து நாம சொல்லல, அவர் சொன்னா நாமெல்லாம் எந்த மூலைக்குன்னு பாக்குறோம். அபக்தோபின்னு சொல்ற பக்தி சொன்னாக இருந்தாலும் கூட அர்த்தம். அப்போ இதுக்கு இன்னொரு அர்த்தம், பக்தி யோகம் பண்ணாதவனாக இருந்தாலும் என்ன அர்த்தம். அபக்தோபி அகுணோபி அர்த்தத்தை சொல்ற, அகுணோபின்னா குணம் இல்லாதவனாக இருந்திருக்க. என்ன குணம், ஞான யோகத்தை சொல்ற. பக்தி யோகம் பண்றது அந்த பக்தி யோகத்துக்கு சாதகமாக இருக்கக்கூடியது, அந்த பக்தி யோகம் பண்றதுக்கு ஒரு துணையாக இருக்கக்கூடிய ஞான யோகம், சத்விஷயமான ஜானம், பகவத் விஷயமான ஜானம், சாட்சாத்கார துல்லியமான ஜானம். அப்படியே பெருமாளை நேரத்தையில யாராவது அது சின்ன சுளுக்கு சந்தானம்னு சொல்லுவாள், அந்த ரீதியில அந்த பெருமாளை நேர பார்த்தாக்க எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஏற்படுமோ அப்படிப்பட்ட அனுபவம் ஏற்படுற சத்துல்யமான ஜானம் இருக்க, அந்த ஜானம் தான் ஞான யோகம்னு சொல்றது. அந்த மாதிரிலாம் ஒன்னும் நான் என்னிடத்துல ஒரு ஜானமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அகுணகான்றதுக்கு இன்னொரு பிரகாரமாகவும் அர்த்தம் சொல்லணும். என்ன மாதிரி அர்த்தம் சொல்லணும்னா, குணம்னா எது குணம்ன்றது பார்க்கணும். தயா சர்வபூதேஷு சாந்தி அனுதூயா சௌச்சம் அனாயாசா மங்களம் அகார்பண்யம் அஸ்பிருகா என்று கௌதம தர்ம சூத்திரத்துல வந்து எட்டு குணங்கள் ஆத்ம குணங்கள்னு சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த ஆத்ம தயா சர்வபூதேஷு சாந்தி அனுதூயா சௌச்சம் அனாயாசா மங்களம் அகார்பண்யம் அஸ்பிருக, ஒன்னுலயும் ஒரு ஆசை இல்லாத இருக்க, இது வேணும் அது வேணும் எல்லாம் ஆசை இல்லாத இருந்திருக்கிறது. பகவத் வெத்திரிக்க விஷயத்துல ஐக்கியமான புருஷார்த்தங்கள் என்ன பாதுது ஆகையல்ல. இப்படி எல்லாம் எல்லாம் சர்வபூத தய சாந்தி பொறுமையாக இருந்திருக்கிறது. அது வந்து சுத்தமில்லாத இடத்துல குற்றத்தை பார்க்கறது, அந்த குற்றத்தையே பார்க்கற புத்தியாக இருந்திருக்கிறது, பரிசுத்தமாக இருந்திருக்கிறது, பெருமா ரொம்ப வேதனைப்படாத இருந்திருக்கிறது, இப்படி எல்லாம் நல்ல செய்ய நினைக்கிறது, இதெல்லாம் வந்து ஆத்ம குணங்கள்லாம் சொல்றது. அந்த மாதிரி இதெல்லாம் இப்படிப்பட்ட ஆத்ம குணங்களா இருந்தாருனாக்கா நல்ல விவேக்கியாகவும் நன்னாவும் இருந்திருப்பான். இப்படிப்பட்ட ஆத்ம குணத்தோட இருக்கிறதுன்னு சொல்லிச்சு, அந்த ஆத்ம குணங்கள் ஏதனா என்னிடத்துல இருந்திருக்கான்னாக்கா அகுணோக்கி நான் ஒன்னும் அப்படிப்பட்ட ஆத்ம குணத்தை உடையவனாக நான் இல்லை என்ன சொல்லி சொல்ற. எதிர்த்தோபி அகுணோபி என்ன சொல்ல சொன்னார், நிஷ்கிரியோபி அப்படின்னா கிரியன்றது இருக்க செயல்பாடு, செயல்பாடுன்னு சொல்லிச்சு என்ன, கர்மயோகம் தான் கிரியையாக சொல்றேன். இந்த கர்மயோகம் பண்ணது அனதிதந்த பலம், கர்மயோகம் கர்மயோகம்னா என்னது, ஏதோ புருஷா ஏதோ ஒண்ணுன்னு இல்லை, நம்ம நிஜமா பண்ற காரியம்தான். அந்த பண்ற காரியத்தை வரைக்கும் சொசைட்டே சயோக காரியத்தையும் அப்படின்னா ஆரம்பிக்கிறதுக்குன்னு சொல்ல வேண்டியது, காரித்தவான்னு சொல்லி சொல்ல வேண்டியது. இப்படி நாம பண்ற காரியத்தை ஏதோ பெருமாள் நமக்கு பண்ணி வைக்கிறேன் ஆகையெல்லாம் நாம பண்றோம், பெருமாள் பண்ணி வச்சு பின்னு இதனால வரக்கூடிய பலத்தையும் பெருமானுக்கே சமர்ப்பிக்கிறது. நாம இந்த கர்மயோகம் பண்றதுனால இது அனுஷ்டிக்கிறதுனால வரக்கூடிய பலத்துக்கு நாமும் வந்து நம்மள வந்து சேரும்னு நினைச்சிக்காத இந்த பலத்தையும் பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறது இருந்திருக்கு. இது கர்மயோகம் தானே இது. ஆகையில நாம் பண்றோன்ற புத்தி இல்லாமல், நமக்கு வர்றது பலன்றது புத்தி இல்லாமல், அந்த ஆஜ்ஞா நித்யா கைங்கரியங்களை செய்யறது தான் கர்மயோகம்னு சொல்லப்படுகிறது. நான் அந்த மாதிரி பண்றேன்னா அதுவும் எனக்கு தெரியல. நிஷ்கிரியோபி நிருத்தியமோபி என்று அடுத்தது சொல்றார். நிருத்தியமகா என்ன சொன்னான, இதுல சரணாகதி சரணாகதியினுடைய அங்கங்கள் அந்த ஆணுகோல்ய சங்கல்பம் பிராட்டிகூல்ய வர்த்தனம் இதெல்லாம் இருந்துருக்கேன். இதுல எல்லாம் ஒரு தீர்க்கமான ஒரு ஞானம் இல்லை எனக்கு. ஆணுகோல்யம் பெருமாளுக்கு அனுகூலமா இருக்கிறேன்னு சங்கல்பம் பண்ணிக்கிறேன். இங்க வார்த்தையே அங்க சங்கல்பம் தான் சொல்லிருக்கேன், ஆணுகூல்யம்னு சொல்லி வார்த்தையை சொல்லல அந்த இடத்துல. என்ன பக்தி பிரபத்திக்கு அங்கம் சொல்லச்சே ஆணுகூல்ய சங்கல்பம் தான் சொல்லி அனுகூலமா இருக்கிறேன்னு சங்கல்பிச்சுக்கிறது அது அங்கம். நீ அனுகூலமா இருக்கிறியா இல்லையான்றது அதப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு வேணும். இந்த சரணாங்கத்தை பண்ணாலும் அந்த சரணாங்கத்தினுடைய விசேஷத்தினால நீ மகாவித்தோடு இருந்தவனாக்கா நாம கண்டிப்பா பெருமாளுக்கு அனுகூலமா தான் இருக்கும். பெருமாளுக்கு பிரதிகூலமாக அவருடைய அபிமதத்துக்கு எண்ணங்களுக்கு எதிர்மறையாக எப்பவுமே நாம நடந்துக்க மாட்டோம். இது அடுத்த விஷயம். அது நிருத்தியமோபி என்ன சொன்னதுனால இந்த ஆணுகூல்ய சங்கல்பாதிகள்லாம் எதுவுமே இல்லாதவனாக நான் இருந்திருக்கேன்னு அர்த்தம். இப்படி அகுணகா நிருத்தியமகா என்ன சொல்லி சொல்ற நிருத்தம் அப்படின்றதுக்கு என்னன்னா இந்த நிருத்தியமோபின்னு சொல்லச்சு நான் ஒண்ணுமே பண்ணல, எல்லா ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால எல்லாம் நடந்துருக்கு. இந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால நடக்கிறது இருக்கச்சு ஆச்சாரியன் தான் எல்லாத்தையும் எனக்கு பண்ணி வைக்கிறாருன்னு அந்த புத்தி. நாம என்னமே ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்ற சுவாமி தேசிகன் ஞாச திலகத்துல ஒரு விஷயத்த சாதிக்கிறார். அன்போ நந்த கிரகண வசகா யாதி தங்கே சொல்லி சொல்ற அந்த அனந்த கிரகண வசகா. இப்ப பெருமாள் விஷயத்துல ஒரு ஏதாவது பிரபத்தி பெருமாளை அடையிறதுக்கு உண்டான ஒரு செயலை செய்யறதுக்கு பக்தியோகாதிகள் பண்றதுக்கு நமக்கு ஞானம் சக்தி இதெல்லாம் வேணும். இது ஞானம் இல்லாட்டானாலும் சக்தி இல்லைன்னாட்டாலும் நம்மளால இதை பண்ண முடியாது. ஆகையால இந்த ஞான சக்தி இல்லாததுனால ரெண்டுமே இல்லாதையும் போயிடும். இதுக்கெல்லாம் சில விஷயத்த சொல்லி சொல்ற ஆச்சாரியால் வந்து அந்த ஞானம் இல்ல அந்த அனந்த கிரகண வசகா யாதி பங்கூர் நௌகா குஹரன் விகிதா இப்படி எல்லாம் சொல்ற அந்த ஞானம் இல்லாதவன் ஒரு குருடனா இருந்துட்டு இருக்கிறவன் இன்னொருத்தனுடைய கைய பிடிச்சிட்டு போனா ஞானம் இருக்கிறவனுடைய கைய பிடிச்சிட்டு போனாக்க அவன் போய் சேர்ந்துருவான், எங்க போனோமோ அங்க போய் சேர்ந்துருவான் குருடனுக்கு. அதே மாதிரி பங்குகு இங்க சக்தி இல்லாதவன் எடுத்துக்கொண்டது. இவன் நொண்டியாவட்ட இருந்தாக்க இந்த நொண்டியா இருக்கனால ஆற கடக்க முடியாது. அதுக்கு பால் அதுல உட்காட்டி வச்சுட்டோம்னாக்கா நவுகா குஹரன் விகிதான்னு அந்த படகுள்ள உட்காந்து வச்சுட்டாக்கா படகு தாண்டச்சே இவனும் தாண்டிடுவான். இது ரெண்டு பேரும் ஞானம் சக்தி ரெண்டு பேரும் ஒன்னு ஒண்ணு இல்லாததான் இருக்கிறவளா இருந்திருக்கா. நான் இன்னொரு விஷயம் பார்க்கணும், ரெண்டுமே இல்லாதவனா இருந்துருக்கவன் அனுப்பி இந்த ரெண்டுமே இல்லாதவனா இருந்துருக்கிறவன் யாருன்றத பார்க்கமான ஒரு ராஜசேவை பண்றவன் ஒருத்தன் அவனுடைய குழந்தை அந்த குழந்தைக்கு ராஜபோகம் வரதான். அதனால நினைச்சுக்கோங்களேன் ராஜாவுக்கு தலை பண்றவன் வச்சுக்கோமே அந்த ராஜாவுக்கு தலை பண்றவன் ராஜாவுக்கு என்ன வேணுமோ அந்த இது நம்மள மாதிரி இல்ல நித்தியமாகவே விசேஷமா விசேஷமான தலையை பண்றான். அதோட மாத்திரம் இல்ல நித்தியம் பட்சணங்கள்லாம் பண்றான். ராஜா எவ்வளவு சாப்பிடும் எந்த வசுவ எத்தனை கேட்பான் என்றதெல்லாம் தெரியாது. ஆகையால ராஜாவுக்கு தலையை பண்றவா நிறைய நிறைய தான் பண்ணி வைப்பான். அவ எவ்வளவு சாப்பிடுறான்றது தெரியும். அது அதுதான் சாப்பிடுவாங்க தவிர இது ராத்திரி வச்சு எல்லாம் சாப்பிட மாட்டார். அப்பப்போ குடுத்தான் பண்ணி சாப்பிடுவேன். அப்ப அந்த வேலைக்கு சாப்பிட்டது ராஜாவுக்கு சாப்பிட்டது போக மீண்டுதுன்னாக்க அது ஆத்துக்கு எடுத்தும் வரும். ஆத்துக்கு எடுத்தும் வந்தாக்க குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கு ராஜ போகத்துல ராஜாவுக்கு பண்ண தலைகைய அந்த குழம்பு அந்த பட்சணங்கள் அதெல்லாம் அந்த குழம்பு சாப்பிடும். ஆனா அந்த ராஜாவை பார்த்ததே கிடையாது, அந்த ராஜாவை பார்த்தது கிடையாது, ராஜாவை பத்தி ஒன்னும் அதுக்காக ஒரு பிரயாசப்பட்டது கிடையாது, ஒன்னும் கிடையாது. அப்படி இருந்தாலும் ராஜ பௌத்தத்தை அது அடையுது. எதனாலன்னாக்க அந்த ஆச்சாரியன் அந்த ராஜாவனிடத்துல ஆசிரியிருக்கிறதுனால, ஆச்சாரியன் ஆசிரியிருக்கிறதுனால இது வந்திருக்குன்னு சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி எனக்கு ஏதானா ஒரு பலன் வரணும்னாக்க நான் ஏதானா ஒரு காரியம் பண்ணிருக்கேனா என்ன பாக்கணும். நான் ஒரு காரியமும் பண்ணாத இருந்துருக்கேன்னு நான் என்ன நினைச்சு நினைச்சு பாக்குறேன். எதனா இப்பேற்பட்ட ஒரு பகவத் கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் வரத்துக்கு நான் எதனா காரியம் பண்ணிருக்கேனா நான் என்ன எண்ணி பாக்குறேன். எனக்கு ஒன்னும் அந்த மாதிரி பண்ண மாதிரியே தெரியல. அது கேவலம் ஆகையாலதான் சொல்றேன். தன்னை பத்தி சொல்லிக்கச்சே நிருத்தியமோப்பின்னு நான் எதுவுமே பண்ணாதவனாக இருந்திருக்கேன். அனுகூல சங்கல்பம் தான் பண்ணிண்டா சரணாகிதி பண்ணாச்சு. நான் அப்புறமா அனுகூலமா நடந்துட்டேனா எனக்கு தெரியல. நான் அந்த மாதிரி நான் நடந்ததா தெரியல. அந்த மாதிரி இருந்தாலும் கூட நிருத்தியமோப்பி நம் நிஷ்கிருத துஷ்கிருத்தோப்பி அப்படின்னார். துஷ்கிருத்தங்களுக்கு நிஷ்கிருதி பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். நாம பண்ண பாப்பங்களுக்கு பிராயச்சித்தம் பண்றது, நாம் பண்ண பாப்பங்களுக்கு பிராயச்சித்தம் பண்றதுன்னாக்க எவ்வளவு பாபம் பண்ணிருக்கிறது, எவ்வளவு பிராயச்சித்தம் பண்றது. ஏதோ ஒன்னு ரெண்டு பாப்பம் பண்ணிருந்தோம்னா அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணிருக்கலாம், பண்ண முடியும். இல்ல அனுபவிக்கவாது அனுபவிக்கலாம். அப்படி இல்லாத நான் பாட்டுக்கு மேல மேல தப்பு பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு மேல மேல அப்ப அந்த பாப்பங்களுக்கு எல்லாம் பிராயசித்தம் பண்றதுன்னா எங்கேருந்து முடிய போறது? அதனால ஒண்ணுமே பிராயசித்தமே பண்ணல. நிஷ்கிருத துஷ்கிருத எது கொச்சன நிஷ்கிருதி பவதி சாப்பி தோஷா இல்லாண்டு. இன்னைய தினத்துல எதனா ஒரு தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஒரு பிராயசித்தம் பண்ணிக்கிறோம்னாக்கா அந்த பிராயசித்தத்துல ஒரு தப்பு பண்றோம். அது அந்த பிராயசித்தத்துக்கு ஒரு பிராயசித்தம் பண்ணிக்கிறதா? எந்த கர்மாவையும் சரியா பண்ண முடியலையே, இப்படிப்பட்ட ஒரு நிலையில நான் இருந்துட்டேன். அனுபவித்து மகௌகம் நல்ல மாகாமி காலகா பிரசமித்து மசேஷம் நிஷ்கிரியாபிகி நசக்கியம் சொல்ற. அனுபவித்து மகௌகம் நல்ல மாகாமி காலகான் என்னுடைய ஆயுசுல இந்த பாப்பங்களை அனுபவிச்சே போக்கெடுத்துருவோம்னு சொன்னமானாக்க எனக்கு எத்தனை வயசு 100 வயசு இருந்தா கூட என்னுடைய பாப்பங்கள்லாம் மொத்தத்தையும் அனுபவிச்சு போக்கடிக்க முடியாத நிலையில நான் இருந்துருக்கேன்னு அர்த்தம். அனுபவித்து மக்கள் ஆகாம காலம் சரி பிராயசித்தமானா பண்ணிக்குமா அப்படின்னா எத்தனைக்கு ஒன்னுக்கு பிராயசித்தம்னா 800 பாப்பம் வருது, 100 பாப்பம் வருது, 100 பாப்பம் வருது. எத்தனை எத்தனைக்கு நான் பிராயசித்தம் பண்ணி அந்த அதனால நிஷ்கிரியாபிகி நசக்கியம் அப்படின்னா பிராயசித்தம் பண்ணி அது இங்க ஆழ்வான் இது வந்து சுவாமி தேசிகன் சாதிக்கிறேன். அப்ப பெருமாளுடைய தய ஒண்ணுதான், தயாதேவி தான் நம்மளை அனுபவிக்கவும் இல்லாமல் பிராயசித்தமும் பண்ணாமல் அவள் திருவடியில் சரணாகிதி பண்ணோன்ற ஒன்னே ஒன்ன வச்சுட்டு நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் அவள் போக்கடிக்கிறான்னு சொல்லி சொன்னார். இங்க ஆழ்வான் வெட்ட வெளிச்சமா சொல்லிடுறேன், நான் பண்ண பாப்பங்களுக்கு பிராயசித்தமோ அனுபவமோ எதுவும் எனக்கு ஏற்படல. அப்போ நிஷ்கிருத துஷ்கிருத்தோப்பிச்ச இப்படி இருந்தாலும் கூட சொல்லி சொல்ற. இது பெருமாளுடைய ஒரு இப்படி இருந்தாலும் கூட பெருமாள் என்ன ஏத்து, நான் என்ன பண்றேன் அந்த தேவ பெருமாள் திருவடி வாரத்துல சரணாகதி பண்றேன். ஒரு விதமான குணமும் இல்லாமல் விசேஷமும் இல்லாமல் அந்த குணம் இல்லாத குணா போயிட்டு போறது விபரீத ஆச்சரணம், எதிர்மறையான ஒரு நடைமுறை. இப்படி நான் வந்து அந்த தேவப்பெருமாள் திருவடியில வந்து விழ அப்ப பார்த்தா அந்த தேவப்பெருமாள் திருவடி என்னென்ன பண்ண முடியும்? அந்த பெருமாள் அந்த தேவப்பெருமாள் இப்படிப்பட்ட அவருடைய ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய ஒரு ஈர்ப்பு, எங்க போனாலும் அவருடைய திவ்யமங்கல விக்கிரகம் இருந்துருக்கு, நம்மள அப்படியே பிடிச்சு இழுக்கிறது. ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே இன்று வல்லியோ நிகழ் தோறுதல்வோம் காண்பது தோழண்ணல் கண்ணத்தையூரர் கடலினை கீழ் பூண்டவன் பாடன் ராமானுசம். இந்த எம்பெருமானார் தேவப்பெருமாள் திருவிடுகாலத்துல இருந்த காலம் குறைஞ்ச காலம்தான். ஆனா அவருடைய மனசுல எப்பவுமே தேவப்பெருமாள் தான் இருந்திருக்கணும். பாண்டவத்தோள் அண்ணல் தன்னத்தியூரர் கடலினை கீழ் கொண்டவன் பாலன். அவன் ரங்கநாதனோட இருந்தார், மேலக்கோட்டையில வரைச்சு அங்க செல்லப்பிள்ளையோட இருந்தார். இன்னும் கேட்டா செல்லப்பிள்ளை இவர் கூட்டா வந்தேர், அவர் அழைச்சிட்டு வந்தவர். அப்படி எல்லாம் அவ்வளவு இதுவா இருந்தாலும் கூட அவர் மனசுல இருக்கிறவர் யாருன்னா தென்னத்தியூரர் கழுனை கீழ் பூண்டவன் பாடம்னு தன்னை சொல்லிக்கிறது தான் அவருக்கு பெருமையா நினைச்சுக்கிறார். நான் தேவப்பெருமாளுடைய தாசன் சொல்லிக்கிறது தான் அவர் பெருமையா நினைச்சுக்கிறாராம். ராமானுசன், நான் சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஒரு பக்தியோகம் பண்ணல, கர்மயோகம் பண்ணல, ஞானயோகம் பண்ணல, சாணுகொல்லி சங்கல்பம் பிராத்திகொல்லி வர்த்தனம்ன்றதெல்லாம் இதெல்லாம் வந்து சம்பூர்ணமா நான் பண்ணிருக்கேனா, நான் நடந்துருக்கேனான்னு கேட்டேன்னா எனக்கு அது தெரியல. சரி, எனக்கு தெரிஞ்சு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்க, ஒரே ஒரு விஷயம், நான் எத்தனையோ பாப்பம் பண்ணிருக்கேன், பாப்பம் பண்ணதுக்கு எல்லாம் பிராயசித்தமான பண்ணிருக்கேனா கேட்டோம்னா பண்ணதான் எனக்கு ஞாபகம் வரல. அப்படி ஒண்ணுமே பண்ணாதவனா இருந்துருக்கேன். ஆனா என்னிடத்த ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அகம் தவ பாதோ லபேய எதிசு, நான் கணக்கு உம்முடைய திருவடிய கணக்கு அடைவேன்னாக்க அதற்காக எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். எப்ப பார்த்தாலும் என்னால தேவப்பெருமாள் தான் நினைச்சுட்டு இருக்க முடியுது. அந்த தேவப்பெருமாள் திருவடி எனக்கு வேணும்னு பிரார்த்திக்கிறேன் நான். அந்த திருவடியை எனக்கு கொடுத்துட்டேனாக்கா அந்த திருவடி கொடுக்கறதா என்ன அர்த்தம்? அந்த தேவப்பெருமாளுடைய அனுகிரகம் எனக்கு இருந்திருக்குனாக்கா ஒண்ணுமே வேண்டாம். அப்போ சரி, அந்த தேவப்பெருமாளுடைய திருவடியினுடைய அதாவது திருவடி எனக்கு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, இதனால யாருக்கு லாபம்? எனக்கு லாபமா, பெருமாளுக்கு லாபமா? அப்படின்னு எனக்கு ஒரு லாபம் இல்லை, அந்த தேவப்பெருமாளுக்கு தான் லாபமா. அவருக்கு லாபம் வேண்டியிருக்கு, நாம தான் நல்ல கட்டிக்கு போகிறோம், அவருக்கு கைங்கரியம் பண்ண போறோம் என்ன சொன்னா ஆஹா அதெல்லாம் இல்லை. கமா குணாத்யாஹ தவ மங்களா குணாஹ ஸ்புடாஹ ததஹா, எனக்கு கணக்கு, எனக்கு கணக்கு உம்முடைய திருவடி கணக்கு கிடைச்சிருக்கோம்னாக்கா, நீர் என்னை அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டீரே ஆனால் அப்படின்னு அர்த்தம். இது திருவடி கிடைக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? நான் பெருமாளுடைய தேவப்பெருமாளுடத்துல சரணாகதி பண்றேன், அந்த சரணாகதி பண்ணுவானா, அந்த சரணாகதியினால ரக்ஷ்ய வஸ்துவா அவர் ஏத்துக்கணும். என்ன கணக்கு தேவைப்படுமோ ஏத்தன் பேர்னாக்கா எனக்கு ஒண்ணும் பெரிய விசேஷம் ஒண்ணும் இல்ல, அந்த தேவைப்படுமானது தான் விசேஷமா. அவருக்கு என்ன விசேஷம்னா, கமாதயாத்யாஹ தவ மங்களா குணாஹா, அந்த தேவைப்படுமானுக்கே இருக்கக்கூடிய சில குணங்கள், விசேஷமான குணங்கள். அவர் என்ன குணங்கள்? கமாதயாத்யாஹ, கமான்றது பொறுத்துக்கிறது, அந்த பொறுத்துக்கிறதுன்றது அந்த தேவப்பெருமாளுக்கு தான் இருக்கும். கமாதயாத்யாஹ தவ மங்களா குணா, தய சர்வபூத தய, அந்த அந்த குணங்களுக்கெல்லாம் வெளிப்பாடு ஏற்படும். பொறுத்துக்கிறதுனாக்க இவ்வளவு தப்பு பண்றானே, அந்த தப்பு பண்றவனையும் பொறுத்துக்கிறதுன்னு அர்த்தம். கமையா பிருத்வி சமஹான்னு சொல்லி சொல்ற, பூமிக்கு சமமாக இருந்தது என்ன கமான்னு பேரு பூமிக்கிராட்டி. நம்ம மொத்த பேரும் இந்த பூமி மேல இருந்து நிச்சு நாம தப்பு தவிர வேற ஒன்னும் பண்றது இல்ல, தப்ப பண்ணிட்டே இருந்துருக்கோம். இப்படிப்பட்ட பாப்பிகளையும் அவள் தாங்கிட்டு இருக்காள், அவ்வளவு காட்டிலும் பொறுமைசாலி வேற யாரும் இருக்க முடியும். இப்ப இந்த பெருமாள் கமையா பிருத்வி சமமான சொல்ற, அந்த தேவப்பெருமாள் பிருத்திவிக்கு சமமாக பூமிக்கும் சமமாக இருந்திருக்காரு, இன்னும் பூமி பிராட்டியும் மேல இருந்திருக்க, இவ்வளவு பாப்பம் பண்றவனையும் என்னையும் பொறுத்துண்டு எனக்கு அந்த தேவப்பெருமாள் அனுகிரகம் பண்றேன்னா, நீ என்னுடைய ரட்சி வசுவா ஆகிற அடைக்கலமாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டேனாக்க அப்போதான் அந்த தேவப்பெருமாளுடைய க்ஷமா குணத்துக்கு வெளிப்பாடு ஏற்படுறது. எத்தனையோ மகான்கள் தேசிகன் மாதிரி இருக்கவாள்லாம் ஒன்றத்து சேனா இது பண்ணா வரலாம், ஒவ்வொரு அப்பழுக்கு இல்லாதவாளாக இருந்துருக்க, நான் அப்படிலாம் இல்லை. நான் அதி நீச்சனாக இருந்துருக்கேன், நான் பாப்பம் பண்ணிருக்கேன், பாப்பம் பண்ண ஒரு பாப்பத்துக்கு கூட நான் பிராயசித்தம் நான் பண்ணிக்கல. அப்படி இருந்துட்டு இருக்கிறேன், என்ன ஏற்றுக்கிறது தான் அவருக்கு விசேஷம். நீசன் வானவர் கம்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீசனேன் நிறைவன் தமிழேன் எண்கண் பாசம் வைத்த பரஞ்சிடர் சோதிக்கேன். நித்திதர்கள்லாம் வந்து சோதப்படுகின்றிருக்கா, செலுத்தின்றிருக்கா, அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றேன்னாக்கா அது ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை. அதிநீக்கனாக இருந்திருக்கிற எனக்கு அனுகிரகம் பண்றாரு இந்த திருவேங்கட மலையில இருந்து இருந்திருக்காரு, அதுதான் ஜோதிஷ் பரஞ்சிட ஜோதிஷ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அதிநீச்சனாக இருந்திருக்கிற எனக்கு அனுகிரகம் பண்றேன்றதுனால அந்த தேவப்பெருமாளுடைய க்ஷமா குணத்துக்கு இந்த க்ஷமா குணத்துக்கு ஒரு வெளிப்பாடு எல்லாம் அந்த தேவப்பெருமாள் மாதிரி இந்த வாக்கல்யத்தோட பொறுத்துக்கிறவர் வேற யாருமே கிடையாதுன்னு எண்ணும்படியான ஒரு நிலை ஏற்படும். எனக்கு பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் ஒரு பயமா தான் இருந்திருக்கு. தேவப்பெருமாள் நிச்சயம் தான் சொல்லிக்கிறேன். இந்த தேவப்பெருமாளுடைய அந்த தோல் அழகே அழகுதான், ஒரு கம்பீரம், அந்த நெருக்கித்த மார்பம். அப்படி பெருமாள் அப்படி ஏழு பார்க்கணும், சேவிக்கணும். அது பார்த்தோம்னா அந்த காம்பீரியம் மீதி இடங்கள்லாம் வர்றது கஷ்டம்தான். அந்த மாதிரி ஒரு அப்படியே பார்ப்போம். அப்ப நம்ம போய் அங்க நிந்தமானா, அவர் எதிர போய் நிந்தமானா நமக்கு எல்லாம் ஒரு பயமா இருக்கும். கூறி கூசி குறுகி போய் நிற்போம் நம்ம அந்த இடத்துல போய். ஒரு கம்பீரமான ஒரு கம்பீரமான ஒரு தீபமங்கள விக்கிரகத்தோட அப்படி திரும்பி நம்மளை பாக்குறாருன்னு தோணும். அப்படி பார்க்கச்சேயே இவ்வளவு தப்பையும் பண்ணிட்டு என் எதிரையும் வந்து நிக்கிற இடான்னு சொல்ற மாதிரி கேட்கற மாதிரி இருக்கும் நமக்கு. அப்படி ஒரு அந்த திருமாலுடைய ஒரு திருமணி. அப்போ அவர் எதிர போய் நிக்கிறதுக்கு அந்த துணிவை கொடுத்தது யாரு? அவர் தான். அப்போ இவ்வளவு தப்பு பண்ணினாலும் என் எதிர வந்து நிக்கிற அந்த நிக்கிற நம்மள ரக்ஷ, அதாவது ரக்ஷ வஸ்துவா தன்னால காப்பாற்றப்பட வேண்டிய வஸ்துன்னு ஏத்துக்கிறான்னாக்கா அவருக்கு எவ்வளவு பொறுமை இருக்குன்றத நாம பார்ப்போம். அந்த தேவபெருமானுடைய பொறுமைக்கு பிரகாசம் வர்றது என்னாலதான், என்ன அவர் அடைக்கலமாக ஏத்துக்கிறது, அதாவது லட்சிய வஸ்துவாக ஏத்துக்கிறதுனாலதான் அப்படின்ற தயன்ற ஒரு குணம் லோகத்துல எல்லாரும் பார்த்துருக்கோம். தயன்னுக்க அதுல எத்தனையோ இருக்கு. நாம என்ன சொல்றோம்னாக்க, அனுதிஷ்ட சொப்பிரயோஜனான பிரபுக்க நிராகரண இச்சா. இது பாஷ்யம், அதாவது கத்தியத்துக்கு ரகசிய ரட்சையில சுவாமி தேசிகன் தயைக்கு டெஃபினேஷன் சொல்றார், காருண்யத்துக்கு டெஃபினேஷன் சொல்றார். அனுதிஷ்ட சொப்பிரயோஜனம் தர பரதுக்க நிராகரண இச்சா. அசலார் கஷ்டப்படுறத அந்த கஷ்டத்தை போக்கடிக்கணும்னு நினைக்கிற எண்ணம் இருந்துருக்கு, அதுதான் இச்சா. அதுலயும் அனுதிஷ்ட சொப்பிரயோஜனம் தர, அவனுக்கு அந்த கஷ்டத்தை போக்கடிக்கிறதுனால தனக்கு ஏதான ஒரு லாபமோ என்று கேட்டா, தனக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காமல் பிறருடைய கஷ்டத்தை போக்கடிக்கிறதுன்றது இருக்கு, அதுதான் தயன்னு சுவாமி சாதிக்கிறார். அப்பேற்பட்ட தேவப்பெருமாள் அந்த பேரலாளனாக ஆகும் தன்மை இருந்திருக்க அதனுடைய வெளிப்பாடு எனக்கு அனுகிரகம் பண்றதுனால ஏற்படுறதுன்னு சொல்லி சொல்ற. அப்போ இதனால லாபம் யாருக்கு? தேவப்பெருமாளுக்கு தான். என்ன காட்டலும்னு அழுவான் சாதிக்கிறார். அப்பவும் நாம்களும் இதுல சொல்லிருக்கிறது எல்லாம் அவருக்கு இல்லை, நமக்கு தான். ஆனா நமக்கு வேற ஒரு புகழும் கிடையாது. அந்த தேவப்பெருமாள் திருடி வாரம் ஒண்ணுதான் இருந்திருக்கு. அந்த தேவப்பெருமாள் திருடி வாரத்துல திருநாங்கத்தை பண்ணி அந்த தேவப்பெருமாள் அங்கீகரிச்சுட்டேர்னாக்க அவருக்கு க்ஷமையும் தயையும் இருக்கு. நம்மளை காட்டிலும் பாக்கியசாலியா வேற யாரும் ஆக மாட்டோம். அதையே நாம அந்த தேவப்பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண தினசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.